ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി യസ്യ വാഗ്പ്രത്യപര്യന്തായ തിരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബുദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹവസ്ഥാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സ്വാമി ദേശികനുടിയ സങ്കല്പസ്വർഗോദയത്തിലെ போன வாரத்தில் ஆனந்தபுர வைபவத்தை பார்த்தோம். அடுத்ததாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில விசேஷங்களை சுவாமி தேசிகன் இப்பொழுது நமக்கு உணர்த்துகிறார். அந்த திருவனந்தபுரத்திலிருந்து அந்த மலைய மலைய இப்படி பார்க்கிற அங்கிருந்து தர்க்கனும் விவேகனுமாக பார்க்கச்சே அந்த இடத்துல அகஸ்தியர் வாசம் பண்ண அகஸ்தியாசிரமம் அதை சுட்டி காண்பிக்கிற தர்க்கன் விவேகனுக்கு அந்த இடத்தை சுட்டி காண்பிக்கிற பார்க்கிற பார்த்த உடனேயே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது விவேகனுக்கு. சகதம் அஸ்மாதிகி சுப்ரேக்ஷகான அப்படின்னு இந்த இடத்துல அகஸ்தியாசிரமம் இருந்துட்டு இருக்கு. அந்த அகஸ்தியரை நாம எப்படி பார்க்க முடியும்? அகஸ்தியாசிரமம் ஆசிரமம் இருந்துருக்குன்னா ரிஷிகளை பார்க்க முடியுமான்னா என்ன ரிஷிகள்லாம் எழுந்தருள் இருக்கணும் இல்லையோ? எங்க எழுந்தருள் இருக்கா என்னன்றது தெரியாது. நம்ம கண்ணுக்கும் படுற மாதிரி அகஸ்தியர் விவசாய பேரா என்ன தெரியலையேன்னு விவேகம் கேட்கணும். ஏன் தெரியாததுக்கு என்ன? நம்ம போனா சேவிச்சு ஆசிரமத்தில் எழுந்தருள் இருந்தாருனாக்கா நம்மளும் அகஸ்தியரை போய் சேவிக்கலாமே அப்படின்னா அதுக்கு விவேகம் சொல்றேன். நிரவதி மகிமா நிருத்த விஞ்சா நிகம மகர்ணவ நித்ய கர்ணதாரஹா சுசரிதமவன சுசரிதமிவன ஸ்வயம் சகாலே கதக நிபம் சுருதேதி சே சமீக்ஷ்யஹ. அகஸ்தியரை சேவிக்கணும் அப்படின்னாக்க சாதாரண விஷயம் இல்ல. அப்பா தர்க்கா நீயே சொல்லிட்ட, விஞ்சஸ்தம்ப பிரகட பிரகட மகிமா விஸ்வ காசாந்த சிந்து கும்பீ சூனு தனுஜ கபல கிராச தீப்தோதராக்னிகின்னு அந்த விந்தியமலையே அடக்கினவர் அகஸ்திய மகர்ஷி. அது மாத்திரமில்ல, அவர் எப்பேற்பட்டவர், சமுத்திரம் மொத்தத்தையும் ஒரு ஆசிரமணம் பண்ற மாதிரி சமுத்திரம் மொத்தத்தையுமே குடிச்சவர், அப்படிப்பட்ட பெரிய ஒரு பெருமையை உடையவர் என்று சொல்லிட்ட. அப்பேற்பட்ட மகர்ஷியை நம்மளாம் பார்க்க முடியுமான்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. கதம் அஸ்மாதியே சுப்ரேஷா, நாம என்ன ராமரா? ராமர் காட்டுக்கு போனேன், காட்டுக்கு போகச்சு சரபங்க ரிஷிகள்லாம் அங்கெல்லாம் அந்த இடத்துலாம் தண்டகாரண்யத்துக்கு போகச்சு எத்தனையோ ஆசிரமங்கள்ல ரிஷி ஆசிரமங்கள்லாம் போய் போய் போய் கடைசியில அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறேன். அப்ப ஏற்பட்ட ராமரே கூட அகஸ்திய ஆசிரமத்துள்ள நுழையறதுக்கு முன்ன அங்க ஆசிரமத்தில் இருக்கிற சிஷ்யாளை கூட்டு சிஷ்யாளுண்ட சொல்லி நான் ராமன் வந்திருக்கேன், இப்ப சேவிக்கலாமா? நாங்க மூணு பேரும் வந்திருக்கோம், இப்ப அகஸ்தியர் ஏகாந்தமா இருக்கிறா, அவர் நான் வந்து சேவிச்சேன்னாக்க அவருடைய அனுஷ்டானத்துக்கு ஒன்றும் குறையில்லாத இருக்குமா? இதை தெரிவிச்சுண்டு இதை சொல்லுங்கோ, போய் அகஸ்தியர் நியமனம் பண்ணிருந்தா நான் உள்ள வரேன், இல்லாட்டா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி ராமர் சொல்றேன். இந்த கட்டங்கள்லாம் ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வால்மீகி தொகுத்திருக்கிறது கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஆச்சாரியன் இடத்துல போகச்சு இப்படி போகணும் அப்படின்றது, அதுவும் அகஸ்தியர்கிட்ட போகச்சு போறேன் அப்ப இந்த மாதிரி சொல்லி அனுப்புறேன். அதுவும் ராமர் சொல்ற, லக்ஷணா நீ போய் கேளு, அங்கங்க போச்சு அந்த புரோட்டோகால் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அகஸ்தியரோட நேரம் பேசுறதா இருந்தா ராமர் நேரம் பேசலாம். இங்க அகஸ்தியருடைய சிஷ்யர் தான் இருக்கு. சரி, தன் தம்பின்ற கிட்ட லக்ஷணா நாம எல்லாம் ஆசிரமத்துக்கு போனோம்னா நேரம் எல்லாம் போகக்கூடாது, இப்ப போகலாமா? சன்னிவேசம் எப்படி இருக்குன்னு போய் கேட்டுருந்து சொல்லுன்னு அவர் சொல்ற. இவர் லக்ஷ்மணரும் கேக்குற, கேட்ட உடனே அங்க போற உள்ள போற. இவர் வந்து அந்த சிஷ்யர் போய் பாக்குற. அப்ப அகஸ்தர் என்ன பண்ணிருக்காருன்னா வைஷ்ணவம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கு. அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வைஷ்ணவம் பண்ணிட்டு அதிசி சத்காரத்துக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு மாடு பால் கறக்கிற மாதிரி, அதாவது முதல்ல நம்ம பெருமாள் திருவாராசனம் பண்ணணும், அதுக்கப்புறமா பஞ்சமகா வைஷ்ணவம் பண்ணணும், பஞ்சமகாயஜம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிற நாள் எவ்வளவு நாழி ஆகுமோ அவ்வளவு நாழி யாரான அதிசிகள் வராளான்றத பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிருக்கு. இது தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கிற ஒரு விஷயம். தர்மசாஸ்திரம்ன்றது என்னது? மகர்ஷிகள்லாம் அனுஷ்டிச்ச விஷயத்த சொல்றது தானே தவிர, தர்மசாஸ்திரம்ன்றது ஒரு புதுவா புது சாஸ்திரம்லாம் ஒண்ணும் கிரியேட் பண்ணதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மகர்ஷிகளுடைய அனுஷ்டானத்தை சொல்ற. அதே மாதிரி வசிஷ்டர் அந்த இடத்துல காத்துட்டு இருக்காரு, யாரானா அதிதி வருவாளான்னு காத்துட்டு இருக்காரு. இப்ப ராமர் வந்து கேட்கறாரு. அந்த சிஷ்யர் அகஸ்தியருடைய சிஷ்யர் வந்து சொல்ற, இங்க ராமர் லக்ஷ்மணர் சீதா மூணு பேரும் வாசல்ல வந்திருக்கான், இப்ப தேவரை வந்து பாக்கலாமா, உங்களுடைய அனுஷ்டானத்துக்கு ஒன்னும் குறவில்லாத இருக்குமான்னு கேக்குறான்னு சொல்லி. இப்ப நான் அவளுக்காக தான் நான் இப்ப உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஏற்கனவே தெரியும் அவ வந்திருக்கான்றது தெரியும். நான் வைஷ்ணவம் பண்ணிட்டு இவாளுக்கு இவ அதிதிகள் வரப்போற, இவாளுக்காக தான் இவாளுக்கும் ஆகாரம் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். அப்பேற்பட்ட மகிமையுடையவர் அகஸ்தியர். அந்த அகஸ்தியாசிரமம் இங்க இருந்தா கூட அகஸ்தியரை என்னால பார்க்க முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்ற. அதுக்கு யாரால பார்க்க முடியும்னு சொல்லி இவரே சுவாமி தேசிகனே சாய்க்கிறார் விவேக்கன் சொல்றதா, நிரவதி மகிமா நிருத்த விஞ்சா. அகஸ்தியருடைய மகாத்மியம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பெருமையோடு இருக்கிறவர் அகஸ்தியர். நிருத்த விந்தியம், விந்தியமலையே அடக்கினவர். நிகம மகர்ணவ நித்ய கர்ணதார, நிகம மகர்ணவ நித்ய கர்ணதாரஹா. கர்ணதாரஹன்னா படகோட்டின்னு அர்த்தம். நிகம மகர்ணவம் வேதமாகிற ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு நித்திய கர்ணதாரஹா, அந்த சமுத்திரத்தை கடக்கணும்னாக்கா அகஸ்தியர் இல்லைன்னா அந்த சமுத்திரத்தை கடக்க முடியாதான் நம்மளால. இது என்னடா பண்ணிருக்காரு, வேதாந்த வேதத்துக்கும் இவருக்கும் என்ன பண்ணிருக்காரு? இவர் தமிழ் மொழிக்கு தான், தமிழ் மொழிக்கு தான் இவர் முக்கிய கர்த்தாவா இருந்துருக்காரு. தமிழ் இலக்கணம்லாம் சொன்ன வரவ ஆகையால அவர் மூலமாக தான் தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சாரம் ஏற்பட்டது. இதெல்லாம் வாஸ்தவம். வேதாந்தத்துக்கும் இவருக்கும் என்ன பண்ண, தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே. அழ்வார்களுடைய சீதுக்தினால வேதத்துல புரியாத பிரதேசங்கள்லாம் கூட, புரியாததெல்லாம் கூட ஆழ்வார்கள் சீதுக்தினால நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆழ்வார்கள் சீதுக்திகள் முழுக்க தமிழான பிரபந்தங்கள், திவ்ய பிரபந்தங்கள். இந்த திவ்ய பிரபந்தத்தினாலதான் நம்மளால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியறது யதாவத்தா. அப்ப வேதத்துல சொல்லாததுல சொல்லாதத திவ்ய பிரபந்தம் சொல்லல. அப்ப வேதத்தை சொல்லிருக்கிறது தான் எல்லாரும் சகலோபஜீவியமாம்படியாக, சகலோபதி எல்லாராலும் அறியத்தகுந்ததாக இருக்கின்ற ஒரு எளிதான ஒரு பாஷையில மொழியில நமக்கு ஆழ்வார்கள்லாம் நமக்கு கொடுத்த. இது சமுத்திரம், வேதம்ன்றது சமுத்திரம் தான், அது ஒப்புதலும். ஆனா அந்த வேதத்தை தாண்டது மேகமா இருந்திருக்கு, ஆழ்வார்களாகிற மேகங்கள்லாம் அந்த ஒப்புதலத்திலிருந்து நல்ல மதுரமான தீர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதுக்கு காரணம், முக்கிய காரணம் யாருன்னா அகஸ்தியர் தான். அவர் தான் இந்த தமிழ் பாஷைக்கு பிரவர்த்தக. ஆகையால நிகம மகர்ணவ நித்ய கர்ணதார சுசரித நிவனஹாஸ்வயம் சகாலே கதக நிபாம்சு உதேசி சேது சமீக்ஷா. தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை. இந்த தேத்தாங்கொட்டைய நல்லா தேய்ச்சி அந்த ஜலத்துல, ஒரு கலங்கின ஜலமா இருந்ததுனாக்கா அந்த தேத்தாங்கொட்டைய தேய்ச்சி அந்த ஜலத்துல கொட்டினோம்னாக்கா, அந்த ஜலத்தோட தேத்தமானாக்கா அந்த ஜலம் தெளிந்து தெளிவாயிடுமா, அந்த கீழே இருக்கிற கலக்கமா இருக்கிற மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும், பரிசுத்தமான ஜலம் மேல வந்துடும். இது தேத்தாங்கொட்ட மாதிரி இவருடைய பிரபாவம், இவருடைய பிரகாசம் அப்படிப்பட்டதாக இருக்கு. ஏன்னா வேதத்தினுடைய பூர்வபாகத்துல பூர்வ காண்டத்துல சொல்லிச்சு யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்க. அதுக்கப்புறமா வேதாந்தத்துல உபனிஷத்துல பெருமாளை அடையறதுக்கு எத்தனையோ உபாசன முறைகள் எல்லாம் சொல்லியிருக்க. இது மொத்தம் நாம நேரம் வாசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணு கூட நம்மளால சாத்தியமானதே இல்லை, நம்மளால செய்யக்கூடியதே இல்லை. அவ்வளவுதானா, நமக்கு ஒண்ணுமே கிடையாதா, நம்மளாம் இப்படியேதான் கட்டப்பட்டு இருக்கணுமா என்ன ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும் நமக்கு. அப்போ நமக்கும் பதில் இருக்கு, அதுலயும் வேதத்துல சொல்லிருக்கு நமக்கு, அஸ்மாசமேஷான் தபசாமதிரிக்தமாஹு எல்லா தபஸ்காட்டிலும் மேம்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது நியாசம்னு சொல்லக்கூடிய சரணாகதி. அந்த சரணாகதியை எப்படி பண்றது என்னெல்லாம் நமக்கு தெரியலையே, அது மொத்தத்தையும் காண்பிச்சு கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். நம்மாழ்வாருடைய சீசுக்கள் புகழும் இல்லாவிடையேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்றார் நம்மாழ்வார். அதுல பார்த்தோம்னா அர்த்த பஞ்சகங்கள் அங்க பஞ்சகங்கள் எல்லாம் இருக்கு. அதாவது சரணாகதிக்கு உண்டான அங்கங்கள், நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்திருக்கிற அர்த்தங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் அந்த ரெண்டு பாசனத்திலேயே அடங்கி போயிருக்கு. இப்படி எல்லாத்தையும் நம்மளும் அறியும்படியாக ஒரு பாஷையில நமக்கு ஆழ்வார்கள் அறிவித்தார்கள் என்றால், அந்த ஆழ்வார்களுக்கும் காரணமாக இப்படிப்பட்ட பாஷையில சொல்றதுக்கு ஆழ்வார்கள் இந்த தமிழ் பாஷையை தேர்ந்தெடுக்கணுமே, இதுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இது அகஸ்திய மகர்ஷியினால பண்ண பாஷை. ஆகையால மீதி பாஷை மாதிரி இந்த பாஷை இல்ல, அகஸ்தியர் தான் இதுக்கு பிரவர்த்தகராக இருக்கிறதுனால, அகஸ்தியர் அப்படி பரம வைஷ்ணவரான அப்படின்னால அவராலே காண்பிக்கப்பட்ட இந்த பாஷைக்கு ஒரு ஏற்றம், அதனால அகஸ்தியருக்கு ஏற்றம். ஆகையால இந்த அகஸ்தியரை நாம சேவிக்கணும் நினைச்சோம்னாக்க, நாம புண்ணியம் பண்ணிருக்கணும், பாக்கியம் பண்ணிருக்கணும். இந்த பாக்கியம் பண்ணிருந்தோம்னாக்க நம்மளால இந்த ஆசிரமத்துல அகஸ்தியர் எங்க இருக்கேன்னு நாம சேவிக்க முடியும். நாம பாக்கியம் பண்ணிருக்கணுமா பண்ணிருக்கலையான்றது எப்படி தெரியுது? நட்சத்திர மண்டலத்துல அகஸ்தியர் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது சப்தரிஷி மண்டலம் சொல்லுவா, இந்த சப்தரிஷி மண்டல அதுல அந்த மாதிரி அந்த நட்சத்திர மண்டலங்கள்ல மொத்தத்துல அகஸ்தியருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஆனா அந்த அகஸ்தியர் வந்து அந்த நட்சத்திரம் அகஸ்திய நட்சத்திரம்ன்றது ஒரு சில சமயங்கள்ல தான் அந்த நட்சத்திரம் நம்மளால பார்க்க முடியும், அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியும். எல்லா சமயத்திலயும் அந்த நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. சப்தரிஷி மண்டலத்தையே கூட வருஷம் 360 நாளும் பார்க்க முடியாது. ஒரு சமயங்கள்ல முன்னிரவுல இருக்கும், சில சமயங்கள்ல பின்னிரவுல இருக்கும், ரெண்டுமே இல்லாத மத்தியான வேளையில இருக்கிற சமயம் இருந்துச்சுன்னா அப்ப நட்சத்திரத்தை பார்க்கவே முடியாது. ஆகையால இந்த நமக்கு பாக்கியம் கணக்கு இருந்ததுன்னாக்க நாம அகஸ்தியரை சேவிக்க போறோம். அந்த நட்சத்திரமும் சில சில நட்சத்திரங்களுக்கு சில சில வர்ணங்கள் உண்டு. இதுல அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவாளுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது நட்சத்திரத்துக்கும் கிரகங்களுக்கும் வித்தியாசம். சாதாரணமா பார்க்கச்சு இந்த மினுமினுக்காக இருக்கிறது இருக்கு, அது கிரகங்கள் பிளானட், சுக்கிரன் குரு செவ்வா இதெல்லாம் இந்த நட்சத்திர மண்டலத்துல நமக்கு தெரியும். அது பிரகாசமா இருக்கும், சுக்கிரன் பார்த்தோம்னா பலபலான்னு இருக்கும். இந்த நட்சத்திரம் இது நட்சத்திரமா கிரகமா அப்படின்றத நம்ம கூர்ந்து பார்க்கணும். கூர்ந்து பார்த்தோம்னாக்கா அப்ப தெரியும் இது வந்து இது நட்சத்திரம் இல்ல, இது வந்து கிரகம் அப்படின்னுட்டு. இந்த சப்தரிஷி மண்டலத்துல வர்றதெல்லாம் நட்சத்திரம், இதெல்லாம் மினுமினு ஒரு மினுமினுப்பு ஏற்படும். இதுல அதாவது அணைஞ்சு எரியற மாதிரி வழக்கு எரியற மாதிரி நமக்கு தெரியும். அந்த பிரகாசம் தொடர்ந்து இருக்காது, அதுல இன்னும் தூரத்துல இருக்கிறதுனால அஸ்ட்ராலஜில சொல்றவாள்லாம் சொல்லுவார், நட்சத்திர மண்டலங்கள் இந்த கிரகங்களை காட்டில இன்னும் தூரத்துல அப்பாற்பட்ட தேசத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி தோன்றதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த விசாரத்துக்கெல்லாம் நான் போறேன். இப்ப இந்த நட்சத்திரம் கிரகங்கள்ல சொல்லச்சு சில சில பேராலதான் சில சில நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்க முடியும். பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்ப கல்யாணத்துல ஒவ்வொரு வாட்டியும் இந்த கல்யாணம் நமக்கு ஆன உடனே அன்னைக்கு அந்த ராத்திரி பிரவிச ஹோமம்னு ஹோமம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பிரவிச ஹோமம் முடிஞ்ச உடனே அதுல ஒரு பார்ட் ஒரு அங்கமா சத்தம் துருவம் இவாள் எல்லாம் போய் பார்க்கணும். அதுல வசிஷ்டர் அருந்ததி ரெண்டு பேர் இருப்பார். அந்த வசிஷ்டர் சப்தரிஷி மண்டலத்துல வசிஷ்டர்னு ஒரு நட்சத்திரம், வசிஷ்டர் நட்சத்திரமா இருக்கு. அந்த வசிஷ்டர் பக்கத்துல அருந்ததி இருப்போம், ஒரு பொட்டாட்டம் இருக்கும். வசிஷ்டர் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. அந்த அருந்ததி இந்த மாத்திர ஒரு பொட்டாட்டம் இருக்கும். யாருக்கு கண்ணு நல்லா தெரியுமோ அவளாலதான் அந்த அருந்ததியை பார்க்க முடியும், வசிஷ்டரையும் அருந்ததியும் பார்க்க முடியும். கிழந்து பார்த்தோம்னாக்கா அது ரெண்டாவது நட்சத்திரத்துல வரும், வசிஷ்டரும் அருந்ததியும் வரச்சே சேர்ந்து. இந்த மாதிரி இந்த நட்சத்திர மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பாக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அகஸ்தியரை பிரத்யட்சமா ஆசிரமத்துல பாக்கணும்னு சொன்னோம்னாக்கா நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்படி நமக்கு சுசரிதம் இவனஹா ஸ்வயம் சகாலே கனக நிபம் சுதேசி சேது சமீட்சா. இது என்ன, நம்ம பாக்கிய வசத்தினால அவர் கணக்கு நமக்கு தோன்றினேருனாக்கா நாம பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. சரி பார்ப்போம், இந்த இடம் நல்ல இடம் தான், அதை பத்தி விசாரம் இல்ல, யோசனை பண்ணுவோம்னு சொல்லி சொல்ற. நிரவதி மகிமா நிருத்த விஞ்சான் நிகம மகன்னவ நித்ய கர்ணதாம் சுசரிதமி வனஸ்வயம் சகாலே கதக நிபம் சுருதே திசே சமீக்ஷா. பேரொட்டி தர்க்கன், சரி இந்த இடம் நீர் என்ன சொல்றோ பாரு, அது அந்த அந்த இடத்துல பக்கத்திலேயே பாருமே அப்படின்னு சொல்ற. தேவதசேரம் ஆசிரம பதம், அந்த அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கு, இந்த இடத்த பாருங்க. ஆபோன்முக்தம் திவதமகிலம் சர்வரீனா திசீதா சாகாரூடா ஸ்வயமிவ சுகாஹ தத்துவ வித்யாம் படந்தி சிம்ஹை சார்த்தம் விஹரதி கணஹ தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக எது அமையும் என்பதுதான் தர்க்கனும் விவேகனும் இப்ப தேடிண்டு வரா. அங்கேந்து கிளம்பி வந்தாயிடுச்சு, ஹிமவத் பர்வதத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் கேட்டா அதுக்கு முன்ன இருக்கிற இடங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்து அயோத்தி மதுரை காசி எல்லா ஊரும் தாண்டி வந்து அப்புறம் எதிரிக்கு வந்து பார்த்த, அங்கேயும் ஒரே குளிரா இருக்கு, இந்த இடத்துல தியானம் பண்ணலாம், இருந்தாலும் பார்ப்போம், இன்னும் மீதி இடங்கள்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு போற. அப்புறம் கடைசியில் பாக்குற திருவனந்தபுரத்துக்கு கேரளா தேசத்துக்கு வந்து பாக்குற, அங்க எம்பெருமான் எழுந்தருள் இடம் அனந்தபுரத்துல பெருமாள் அனந்த சைனத்துல அவர் எழுந்தருள் இருக்க, இதெல்லாம் பாக்குற அந்த இடத்துலயும் வாஸ்தவம் சரிப்படல. ஏன்னா அந்த இடத்துல வந்து அங்க இருக்கிறவர்கள்லாம் ஐதீக பலத்துக்காக இன்மை பயனுக்காக நிறைய ஒரு மாந்திரிகமான காரியங்கள்லாம் பண்றா, இவாளோட சகவாசம்லாம் நமக்கு ஆகாது, இந்த இடம் வாணான்னுட்டு அங்கேருந்தெல்லாம் கிளம்பி வந்துட்டேன். அங்கேருந்து அந்த இடம்லாம் சரியக்கூடாதுன்னு சொல்லி வரச்சே பிரிதோ அகத்தியாசிரமம் இருக்கு, இந்த இடத்துல போலாமே. இந்த இடத்துல எப்படி இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு தியானம் பண்றதுக்கு, எதிரிக்கு போனோம்னா அங்க ரொம்ப குளிரா இருக்கும், ஆகையால தியானம் பண்ண முடியாது, நம்மளாலாம் தாங்க முடியாது. உள்ளூர் வாசிகளுக்கு போன அந்த மேல்கோட்டை திருநாராயணபுரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எதிரி அவளுக்கு போனா தாங்கக்கூடியதாக இருக்கும், நமக்கெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது, ஆகையால நம்மளால தாங்க முடியாது, அந்த இடம் வாணான்னு சொன்ன வரவ. அதனால தர்க்கன் இப்ப சொல்றான், விவேகனை பார்த்து இந்த இடம் பார்த்தோம்னாக்க சமாதிக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருந்திருக்கு, தியானம் பண்றதுக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருக்கும் தோன்றது. இல்ல என்னென்ன விசேஷங்கள், ஆபோன்முக்தம் திவதமகிலம் சர்வரீநாதி சீதா. சுவாமி தேசிகன் அங்கங்க ஒரு ஒரு விருத்தங்கள்ல ஸ்லோகங்களை சாதிக்கிறார், அந்தந்த இடத்துக்கு ஏற்றதான விருத்தங்கள். இந்த இடத்துல மந்தாக்கிராந்த விரத்தத்துல சாய்க்கிற மந்தாக்கிராந்த விரத்தம்ன்றது இருக்க, சாதாரணமா ஒரு தாமோத்வீபம்னு சொல்றது, நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை கிளப்பி விடுற இடம், அந்த அதை சொல்லக்கூடிய விரத்தம் அது மந்தாக்கிராந்த விரத்தம். இந்த இடத்துல இதை சொன்னதுக்கு என்ன காரணம்ன்றத பின்னாடி பார்க்கலாம். தாபோன்முக்தம் திவதமகிலம். இந்த பிராந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? மத்தியானம் முழுக்க வெயிலே கிடையாது. திவசம் அகிலம் தாபோன் முக்தம், வெயில்ல இருந்து விடுபட்டதாக இருந்திருக்கு. ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு சன்னிவேசம் அழகா இருந்திருக்கு, வெயில் இல்லாத இருந்திருக்கு. மத்தியான வெள்ள சர்வரி நாட்டி சீதா, சரி வெயிலே இல்லாத போயிட்டுனா கூட வடக்கெல்லாம் குளிர்காலத்துல இருக்க மாதிரி வெயில் இல்லாத மத்தியான வெள்ள வெயில் இல்லாத இருக்கும், ராத்திரியில ஒரே குளிரான குளிர் குளிரும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா சர்வரி நாத்தி சீதா அப்படின்னு. இரவுலையும் ரொம்ப குளிர்ச்சி எல்லாம் இல்ல, அப்படியே நடுங்கிற குளிர்ச்சி எல்லாம் கிடையாது, எவ்வளவு இருக்கணுமோ திட்டமா நம்மளால தாங்கக்கூடியதாக இருந்துருக்கான், ஒரு குளிர்ச்சியோட இருந்துருக்கான். சாகாரூடா ஸ்வயமிக சுகா தத்துவ வித்யாந்தி. இதுதான் சுவாமி தேசி. இது ரெண்டும் வந்து எல்லா கவியும் சொல்ற வார்த்தை. இது தாபோன்முக்தம் தேவசமகிலம் சர்வரி நாட்டி சீதான்னு எல்லா கவியும் சொல்ற வார்த்தைகள். இங்கதான் தேசிகனுடைய ஒரு தனி முத்திரையை போடுறேன். சாகாரூடா ஸ்வயமிக சுகா தத்துவ வித்யாம் படந்தி. அந்த பிரதேசத்துல அகத்தியாசிரமம் தானே இது. அகத்தியாசிரமத்துல நிறைய மரங்கள்லாம் இருந்து, அந்த மரங்கள்லாம் நிறைய கிளிகள்லாம் இருக்கு. அந்த கிளிகள்லாம் இங்க அகஸ்தர் எத்தனையோ பேருக்கு வேதாந்த காலக்ஷேபம் சொன்னார், அகஸ்தர் சொன்னார், அகஸ்தர் சிஷ்ய பிரசிஷியால்னு சொல்லி எல்லாரும் மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை பார்த்தோம்னா எல்லாரும் வேதாந்தம் தான் படிச்சுட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒரு மரத்துல இருக்கிற ஒவ்வொரு கிளியும் இந்த வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கான். இதுக்கு யாரும் கிளிக்கு மீதி கிளியா இருந்துன்னாக்கா பேசறதுக்கு பழக்கி வைக்கணும். இந்த கிளிக்கு இந்த ஆசிரமத்துல இருக்கிற கிளிக்கு பழக்கியே வைக்க வேணாமா? மொத்தம் வேதாந்த பாட்டத்தை சொல்லி இருக்காருதான். தத்துவ வித்யாம் பதந்தி, தத்துவத்திரை சிந்தன அதிகாரம், மர்த்தபஞ்சக அதிகாரம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற வேதாந்த விஷயங்கள். இந்த இடத்துல பார்த்தா இந்த உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை சொல்றது, அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா பிரகதாரண்யம் சொல்றது, இங்க சாந்தோக்கியம் சொல்றது, இந்த வேதாந்த விஷயங்களையே கிளிகள் எல்லாம் சொல்லி இருக்கின்றனவா? இதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு தனி தனித்துவம். ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சாகாரூடா ஸ்வயமிக சுகா தத்துவ வித்யாம் படந்தி. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம எல்லாம் பார்ப்போம், எப்பேற்பட்ட புனிதமான இடத்துல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கோபம் பொறாம இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில பேரை பார்த்தோம்னாக்க என்ன காரணம்னே தெரியாது, அவளை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு கோபம் வரும். நாம அப்படி சொல்றது காட்டல, நம்ம பார்த்த உடனேயே சில பேருக்கு கோபம் வரும், நம்ம பார்த்த உடனேயே சில பேருக்கு வெயிலும்னு தோணும். இதெல்லாம் சகஜமா இருக்கும். பகவத் சன்னிதியில கூட நம்ம போவோம், நமக்கு முன்ன இருக்கிற வரைக்கும் சுமூகமா அங்க இருக்கிறவெல்லாம் கூட்டு சேவை பண்ணி வைப்பா. நம்மளுடைய பாப விசேஷம் நாம போகச்சு என்ன ஆகும்னாக்க, வேற வேலை இல்ல, நித்தியம் வந்து நிக்கிறா, உள்ளூர்ல இருந்துன்னு எதனா ஒரு வார்த்தை நமக்கு சிரமம் கொடுக்கற மாதிரி சில வார்த்தைகள் கேட்க வேண்டி வந்தாலும் வந்துடும். இது லோகத்துல இருக்கக்கூடிய நியதி. இதுல யாராலையும் யாரும் மாற்ற முடியாது, ஏன்னு என்னன்னு கேட்க முடியாது. இந்த பரிசுத்தமான ஸ்தலம் இந்த இடம் இருந்துருக்கு. இந்த இடத்துல இருக்கிறவா ஒரு கால் இந்த மாதிரி எதனா இருந்தாலுனாக்க நமக்கு நாம என்ன ஆகும்னாக்க, கிட்ட போகச்சு பெருமாள் சன்னதியில போய் கிட்ட பெருமாள் சேவிக்கச்சு நம்மள ஏதனா புண்படுத்துற மாதிரி யாரானா வார்த்தை சொல்லிட்டாள்னாக்க, அடுத்த நாள் நாம அந்த வார்த்தையை கேட்டுக்கிறதுக்காட்டிலும் தூரந்தே எவ்வளவு தூரம் பெருமாள் சேவிக்க முடியுமோ அது போறோம். அவ போன்னு சொல்றதுக்கு முன்னையே நாமளே கிளம்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிறது, நம்மள்ட குறைச்சிக்கிறது, இப்படி பண்றதுன்றது நம்மளுடைய வழக்கம். அந்த மாதிரி இங்க ஒரு மனசுக்கு சிரமம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் தியானம்லாம் தியானம் பண்ற இடத்துல இப்படி எல்லாம் இருந்தா தியானம் பண்ண முடியாது. அதனால இந்த இடம் எப்படி இருக்கும் தெரியலையேன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுக்கு பதில் சொல்றான் தர்க்கன் இந்த இடத்துல. சிம்ஹை சார்த்தம் விஹரதி கணஹ சைந்துரஹ சந்தவைரஹ. சிங்கப்பு ஞானிகள் இயல்பாகவே ஒண்ணுக்கு ஒண்ணு பகை. ஆனா இந்த அகஸ்திய ஆசிரமத்துல இங்க இருக்கிற யானை குட்டி எல்லாம் சிங்க குட்டியோட விளையாடுறதான், யானை பெரிய யானை எல்லாம் சிங்கத்தோட விளையாடி இருக்குதுதான். அப்ப இயல்பாக தமக்கு இருக்கக்கூடிய பகையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா ஜந்துக்களும் நண்பனாகவே பழகிறதாம். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் வேற எங்கேயுமே கிடையாது. தன்ன புண்ணி பரிணதம் ஸ்தானமே சமாதே ஸ்தானம் சமாதேகி புண்ணியை இவ பரிணதம். இந்த தர்க்கன் வண்டி ஓட்டிட்டு போக தேர் ஓட்டிட்டு போறதுனால இன்னும் எத்தனை இடத்துக்கு தான் ஐட்டம் போறதுன்றதுக்காக சொல்றானோ என்ன சொல்றானோ தெரியல. நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி இடத்த நம்ம பார்க்க முடியும். இதுக்கு ஸ்தானம் இந்த இடத்துல தபஸ் பண்றதுக்கு யோகம் பண்றதுக்கு இந்த இடம் தான் சிறந்த இடமா இருக்கும்னு எனக்கு தோன்றது. நம்மளுடைய பாக்கியத்தினால இந்த இடம் கிடைச்சிருக்கு. இதன் நீர் கொஞ்சம் பாருமென்னு ராஜாவாக இருக்கிற விவேகனை பார்த்து தர்க்கன் சொல்றான். அமீச்சும்பசம்பவானுகாமிதாம் அன்னேஷாமப்பி மகர்ஷிணாம் ஆசிரமாக. இந்த இடத்துலயே நேர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இங்கெல்லாம் பக்கத்துலாம் நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு. இந்த ஆசிரமங்கள்லாம் கூட பார்த்தோம்னாக்க அந்த மகர்ஷி அகஸ்தியரோட கூட அவரோட பின்பற்றடர்ந்து செல்பவர்களுடைய மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள். இந்த ஆசிரமங்கள்ல எங்கேனா ஒரு இடத்துல இருந்து கூட நாம தியானம் பண்ணலாம், இதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் தோன்றதுன்னு தர்க்கன் விவேகநடத்துல இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷத்தை சொல்ற. இஹ பிரசாந்தேஷு நிஜாஸ்ரமேஷு பிராதீத வேதான் பிரதிபன்ன தீக்ஷாமி அன்வாசதே வன்னிமதோ யதஹம் சாயஸ்வஜீவாணி மதாரஹ. இத்தனை மகர்ஷிகள் இன்னும் வாசம் பண்றாங்க. ஏதோ ஒரு காலத்துல வாசம் பண்ண இடம் என்ன நாம ஓடி போறோம். இப்ப ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் இல்லன்னு இருக்கு. இப்ப சில ஊர்கள்லாம் போனோம்னா இந்த ஊர்ல இருந்தவெல்லாம் ஒரு காலத்துல எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணிருக்கான், இந்த யாகம் பண்ணதுக்கு எல்லாம் சம்பளம் இருந்துருக்கு அப்படின்னு காண்பிக்கலாம். அந்த காண்பிக்கிறதுன்றதுக்கு அந்த பழைய காலத்து பெருமையை தான் சொல்லிட்டு இருக்கணும். இப்ப யாரும் ஒன்னும் பண்றவா இல்ல, ஒரு குருதுக்கும் கூட சொல்றவா கூட அந்த ஊர்ல இல்லாதவாடா கூட இருப்பா. அப்போ அந்த பெருமை எல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம்னா, இப்பவும் பாருங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய மகான்கள்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. எப்படிப்பட்டவாள்லாம் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க இங்க இருக்கிற ஆசிரமங்கள்லாம் ரொம்ப ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஆசிரமங்கள்ல பிராதீத வேதான் பிரதிபன்ன தீக்ஷானு முழுசா வேதாத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீட்சை அதாவது யாகம் எல்லாம் பண்றதுக்கு தீட்சை பண்ணிட்டு நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்குவா. இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா, உபாசனம் பண்றா, அக்னிஹோத்திரம் பண்றா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கவளாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அது காட்டுல இன்னும் விசேஷம் ஒண்ணு இருக்கு. அன்வாசதே பன்னி மதோ யசார்ஹம் தர்மதாராஹ. மகர்ஷிகள் மாத்திரமில்ல, மகர்ஷிகளுடைய பத்னிகளும் இருந்துட்டு இருக்காளாம். அந்த மகர்ஷிகளுடைய பத்திகள்லாம் சஜீவ இவ சாயாகா அப்படின்னு ஒவ்வொரு உருவத்தையும் விட்டு நிழல் தெரியாது. எப்பவும் நம்ம நடந்து போனோம்னா நம்மளோட கூடையே நிழல் வருமா, அந்த மாதிரி மகர்ஷிகளோட கூடையே தர்மதாராக மகர்ஷிகளுடைய தர்ம பத்னிகள்லாம் கூடவே போறாங்க. அந்த நிழலுக்கும் இவளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சாயையில உயிர் கிடையாது, சஜீவாக சாயாகான்னு. அந்த சாயைக்கே உயிர் கொடுத்தா யாரா இருக்கும்னா இப்படிப்பட்ட மகர்ஷிகளுடைய தர்மபத்னிகள் தானா. அப்படிப்பட்ட மகர்ஷிகள் தங்கள் தங்களது தர்மபத்னிகளோட இந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அன்வாசத்தே வந்தி மதகம் அக்னின்றது உபாதனெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னா மனைவி இல்லைன்னா பண்ண முடியாது. அக்னின்றது ரெண்டு பேருடைய இது. கல்யாணம் பண்ணிக்கிச்சேயே ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் அக்னி வருது, ஒத்த ரெண்டு மாத்திரம் வராது. ஆகையில ரெண்டு பேருமா இருக்கக்கூடிய அந்த அக்னிய பரிச்சரிய பண்ணிட்டு அந்த மகர்ஷிகளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப பரிச்சரிய பண்ணிட்டு இருக்காங்க. நாவல் பாக்கத்துல அக்னிஹோத்திர சுவாமி எழுந்திரல் இருந்த சின்ன வயசுல சேவிச்சிருக்கேன், நல்லாவே சேவிச்சிருக்கேன். அவருடைய அனுஷ்டானங்கள்லயும் சில சிலது ரொம்ப தெரிஞ்சுக்க தெரியாட்டா கூட அந்த வயசுல என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுட்டு இருக்கு. சுவாமி தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து தீர்த்தமாடு போயிடுவேன், உதயத்துக்குள்ள அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஆகையில அந்த உதயத்துக்குள்ள அக்னிஹோத்திரம் பண்ணிடுவேன், அக்னிஹோத்திரம் பண்ணி சூரிய உதயத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சாயங்காலத்துல அந்த அஸ்தமனம் ஆன உடனே பண்ணணும். இந்த சந்தியாவந்தனத்துக்கு சமயம் சரியா, இப்போ எத்தனை இன்னைக்கு எத்தனை மணிக்கு அஸ்தமனம்ன்றது பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம், அது என்ன சமயம்ன்றத பிரதீட்சிச்சுட்டு அதையே எதிர்பார்த்துட்டு 6:00, 6:05, 6:10, 6:20 அஸ்தமனம்னாக்கா என்ன மணி ஆச்சுன்னு அங்க இருக்கிறவாள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். மணி ஆயிட்டாடா, மணி ஆயிட்டா சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அப்படின்னு உபஸ்தானம் பண்றதுக்கு சமயத்து என்ன உடனே அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு போனோம். அதுக்காக இப்படி அனுஷ்டானம் பண்ணிருந்த மகான், அந்த மகானுடைய தேவிகள் இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு என்னென்ன சகாயம் பண்ணவோ அத்தனை சகாயமும் பண்ணுவோம். ஒரு வைதிக காரியம் ஒரு ஆத்துல பண்ணணும்னாக்க அங்க பத்னியினுடைய சகாயம் இல்லைன்னாக்க எந்த பத்தாவாலையும் வைதிக காரியத்தை செவ்வனே செய்ய முடியும்னு தோணலை எனக்கு. எல்லா வைதிகளுக்கும் அவளுடைய தர்ம பத்னிகள் தான் இவ வைதிகத்துல நிலை பெற காரணமாக இருந்துருக்கான்னா இது அதிசயோக்தி இல்லை, இது உண்மையான ஒரு விஷயம். ஒன்னும் ஒரு சின்ன விஷயம், நாம பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னு நினைச்சோமானா கூட அந்த பெருமாள் சன்னதியை தொடச்சி கோலம் போட்டு இது எல்லாம் அவ பண்ணாதான் நாம மேல பண்ண முடியும். நமக்கு அனுகுணமா இருந்து பண்ணாள்னாக்கா யார் இருக்காளோ அந்த இடத்துலதான் வைதிக காரியம்ன்றது இருக்க திறம்பட செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அதெல்லாம் தான் நடக்கும். இதுல ஏதனா ஒரு அம்சத்துல குறை வந்ததுன்னா கூட ஏதோ ஒரு பிரகாரம் சரி ஏதோ ரெண்டு வீட்டுல வச்சு ஆராதனை பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு போறதுன்றது இருக்குமே தவிர ஒரு நிறைவுன்றது நமக்கு ஏற்படாது. ஆகையில நாம ஒரு நிறைவோட வைதிக காரியம் பண்ணணும்னாக்க அந்த விஷயத்துல அவரவர்களுடைய தர்ம பத்னிகள் அவளுடைய ஒரு அனுகுணமாக நடந்துகிறது. அதனாலதான் நம்ம நிறைவோட எந்த ஒரு வைதிக காரியத்தையும் பண்ண முடியும். அவ கணக்கு நமக்கு ஏத்த மாதிரி ஒத்த முறையில நடந்துக்கலன்னாக்க நம்மளால எந்த வைதிக காரியத்தையும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற மகர்ஷி அந்த சுவாமிக்கு சுவாமி தேவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்னி எப்பவும் தாரியமா இருக்கணும், அணையாத வச்சுட்டு இருக்கணும். நம்ம மாதிரி உபாசனம் மாதிரி அன்னன்னைக்கு மூட்டிக்கிறது எல்லாம் கிடையாது, ஒரே அக்னி அப்படியே தொடர்ந்து அணையாத வச்சுட்டு இருக்கணும். அதுக்காக இந்த தவிடு நெல் பூமி தவிடு இதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறது. தானே மாட்டு சாணத்தை பசு சாணத்தை கொண்டு உண்டை முட்டைன்னு சொல்லுவா, வரட்டின்னு சொல்லுவா, அதை உண்டையாக்கி அதை பண்ணி வச்சோம்னாக்க அது அப்படியே அதுலயே அந்த தணல் அப்படியே இருந்துட்டு இருக்கும், அணையாது இருக்கும். ஒரே கணத்துல அந்த இடிக்கு அதை எடுத்து போட்டு உடனே சாயங்காலம் உபாசனம் பண்றதுக்கு அதாவது அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்படி இந்த அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு என்னென்ன வஸ்துக்களோ அத்தனை வஸ்துக்களையும் சேகரிச்சு சுவாமிக்கு முழுக்க முழுக்க சகாயமா இருந்துருப்பான் சுவாமியினுடைய தேவிகள். அந்த இது எதை தெரியும், அவள்லாம் தான் மகர்ஷிகள். மகர்ஷிகள்னாக்கா யாரோ ஒருத்தர் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவள் தான் மகர்ஷிகள். இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்காளா, அந்த மகர்ஷிகள் எல்லாரும் மனைவிமார்களோட இருந்துருக்கா, மகர்ஷிகளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறவாளாக இருந்துருக்குவா, அவளுடைய வைதிக காரியத்துக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு மகர்ஷிகளால தங்களுடைய வைதிக காரியங்களை செவ்வனே செய்யும்படியாக அவள் செய்கிறார்கள். அப்படி தன்னுடைய நிழலே உயிர்ப்பித்தா மாதிரி அவரை விட்டு எப்பவும் என்ன மனைவி இல்லைன்னாக்கா வைதிக காரியம் பண்ண முடியாது, ஒரு சமயத்திலையும் பிரியாதவர்களாக இருந்திருக்கான்னு அங்க இருக்கிற மகர்ஷிகள், மகர்ஷிகளுடைய பத்னிகள் இவர்களுடைய பெருமையை இந்த இடத்துல சொல்றார். இஹ பிரசாந்தேஷு நிஜாஸ்ரமேஷு பிராதீத வேதம் பிரதிபன்ன தீக்ஷாமி அன்வாசதே வந்திமதோ யதம் விவேகம் பாக்குற வாஸ்தவம் தான், இந்த இடம் ரொம்ப ஏகாந்தமா இருந்துருக்கு. இங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குளிரும் இல்ல, ரொம்ப வெயிலும் இல்ல, நல்லா இருக்கு. நிறைய மரங்கள்லாம் சூழ்ந்திருக்கு, ரொம்ப கம்பீரமா இருக்கு, ரொம்ப அமைதியா இருந்துருக்கு. அன்னண்டு பக்கம் பார்த்தோம்னா மகர்ஷிகள்லாம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்னா அங்கங்க ஒரு குட்டி குட்டியா ஒரு பர்ணசாலையை போட்டு அந்த பர்ணசாலையில அந்த மகர்ஷிகள்லாம் தேவிகளோட கூட சேர்ந்து அக்னிஹோத்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த புகையெல்லாம் வருது. அந்த ஆஜ்யாகத்தி பண்ணதுனால வரக்கூடிய வாசனையே தனி வாசனை, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நன்னா தான் இருக்கு. சரி, இங்கே கூட இருந்துள்ளாமோ இன்னொன்னு தோன்றது. இருந்தாலும் இன்னும் ஒரு சுத்தி சுத்தி பாக்குறேன், அந்த இடம் மொத்தத்தையும் பாக்குறேன். பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு புனிதமான ஸ்தலத்தை பார்த்துட்டு இந்த ஸ்தலத்தை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லுவான்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு விவேகம் சொல்ற வார்த்தம், ஏலாலிங்கித சந்தனாவனபுவோ முக்தா பிரசூதி நதி தாம்பூலி பரிணத்த பூகபடனி கச்சோப கண்டஸ்தனி காலே தட்சிண மாருதா விததே காமாக்னி சந்துக்ஷணம் குஜன்யத்ர சதுஞ்சதே யுவதிபி ஸ்வர்லோக ஸ்ருங்காரிணஹ. சுத்தி சுத்தி பாக்குறாங்க, மாத்த பிற்பாடு இந்த சன்னிவேசம் எப்படி இருக்குன்னு இவன் திருஷ்டியில், விவேகனுடைய திருஷ்டியில எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இங்கேயும் நிறைய ஒரு பர்ணசாலை மாதிரி நிறைய இருக்கான். இந்த பர்ணசாலை எல்லாம் பார்த்தோன்னு அதையும் பார்த்துட்டு இருக்க, அதையும் இங்கேயும் பாக்குற மகர்ஷிகள் எல்லாம் வாசம் பண்ற பர்ணசாலை, அது தவிர பர்ணசாலை குட்டீரமாகவும் நிறைய இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே விவேகனுடைய ஒரு எண்ணம் ஏற்படும். அங்க இருக்கிற மரத்துங்கள் எல்லாம் பாக்குற, ஏலாலிங்கித சந்தனிய மரம்லாம் இருக்கு. இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சந்தன மரமா இருக்கும், கும்முன்னு வாசனை அடிக்குது. அந்த சந்தன மரத்துல ஏலக்காய் கொடி, செடியில கொடியில ரெண்டுலயும் இருக்கும் போல இருக்கு ஏலக்காய். இந்த ஏலக்காய் கொடியும் அதுல சுத்தின் இருக்கான். அந்த ஏலக்காய் வாசனை சந்தன வாசனை இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துருக்கு, ரம்யமா இருந்துருக்கு. முக்தா பிரசூதி நதி, அங்க பெரிய பெரிய வெள்ளம் எல்லாம் போல, இங்க திட்டமான ஒரு ஆறு போறது, முத்து முத்தா அப்படியே அந்த ஆறுல போறது இருக்க. இது மலை பிராந்தமா இருக்கிறதுனால நதி ஜலம் மேல எகிரி குதிச்சுட்டு கீழ மேலுமா போயிட்டே இருக்கு. பள்ளத்திலயும் மேடுலயும் இறங்கி போனாக்கா அது என்ன இருக்கு, இந்த ஜலம் தரிக்கிறது. தரிச்சாக்கா அந்த இடத்துல அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா இருந்துட்டு இருக்கான். அது அப்படியே தெளிந்த நீரோட ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். தாம்பூலி பரிணத்த பூக பட்டலி, வெத்தலை கொடியில தான் இருக்கும். இந்த வெத்தலை கொடியெல்லாம் பாக்கு மரம், பாக்கு மரத்துல வைக்கும். பாக்கு மரத்தை சுத்தின் தான் வெத்தலை பண்ணும். இந்த பாக்கு மரம்லாம் இந்த மலைப்பிரதேசத்துலதான் இருக்கும் சாதாரணமா, அதாவது நிறைய ஜலம் குளிர் பிரதேசம் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ஜலம்லாம் இருக்கிற இடத்துல தான் பாக்கு எல்லாம் விளையும். ஏலக்காய் பாக்கு இதெல்லாம் விளையிற இடமே அந்த மாதிரி இடம் தான். பாக்கு மரம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ரொம்ப உயரமா இருக்கும் பாக்கு மரம். ஆனா அதனுடைய அந்த தண்டு எல்லாம் இருக்க மெல்லிசா இருந்துட்டு இருக்கும். அந்த உயரமா இருக்கிற பாக்கு மரத்து மேல ஏறி அந்த பாக்க பொறிக்கணும். அது இவன் மேல ஏறச்சேயே பார்த்தோம்னாக்க தென்னை மரத்துல ஏறதெல்லாம் தென்னை மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஏறினா ஒன்னும் ஆயிடாது. இந்த பாக்கு மரம் அப்படியே ஆடும், இப்படியும் அப்படியும் ஆடும். இந்த ஏறி போய் உச்சங்கள போய் அந்த பாக்கு பொறிக்கணும். அவன் பாக்கு பொறிக்கிறதே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். அந்த பாலையில இருந்து ஒரு பாலை விடும், அந்த பாலையில இருந்து பொறிக்கிறது. இந்த பாக்கு மரம் ஒண்ணுக்கு ஒண்ணு கிட்ட கிட்ட இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்காது, ஓரளவு இடைவெளியோட இருந்துட்டு இருக்கும். இந்த பாக்கு மரத்துல ஏறுறவாள்லாம் ஒரு பாக்கு மரத்துல ஏறிட்டு அதை இப்படி இப்படி ஆட்டுவா, ஆட்டினால்னா அது பக்கத்து பாக்கு மரத்துல போகும். அந்த குரங்குகள் தாவற மாதிரி அடுத்த பாக்கு மரத்துக்கு அப்படியே தாவிடுவான். ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இது பார்த்தோம்னாலே நமக்கே பயமா இருந்துட்டு இருக்கும், அவளுக்கு ரொம்ப சகஜமா இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நிறைய பாக்கு மரம் இருக்கு. பாக்கு மரத்தெல்லாம் ஏலக்கொடியோட சேர்ந்து பாக்கிறதுக்கு ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கு. கச்சோபகண்டஸ்தலி, அந்த இடத்துல நதி நல்ல ஈரமா இருந்துட்டு இருக்கு. நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட அங்கங்க ஒரு சுனம் இருந்துட்டு இருக்கு, தீர்த்தங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த இடங்கள் இது எல்லாத்தோட கூட சேர்ந்துதாக காலே தட்சிணமாருதா விததே, தென்றல் காத்து வேற வீசம். தட்சிணமாருதான்றது தென்னல் காத்து. இந்த தென்னல் காத்து எந்த சமயத்துல எப்படி வீசணுமோ எப்படி வீசறது, இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா காமாக்னி சந்தூக்ஷணம். இது மொத்தம் பார்த்தா என்ன வரும்னாக்க, நமக்கு தபஸ் பண்ணணும்ன்ற எண்ணத்தை காட்டிலும் இங்க அவரவர்கள் தங்கள் தங்கள் மனைவிமார்களோட சந்தோஷத்தை சிங்காரத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் தான் தோணும் போல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இப்படி எல்லாம் சொல்லிட்டே இங்க மகர்ஷிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காள், அவள் எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சு, நாம மாத்திரம் இருக்க முடியாதான்னா நாமளும் தான் தபஸ் பண்ணினா போச்சு, மகர்ஷிகள் மாதிரி நாமளும் தபஸ் பண்ணலாமே அப்படின்னு. குஞ்சான்யத்ர புஞ்சதே அத்ர ச புஞ்சதே யுவதிபிஹி ஸ்வர்லோக ஸ்ருங்காரிணஹ. இங்க குட்டி குட்டியா புதர்ல நிறைய பர்ணசாலை எல்லாம் இருந்துட்டு இருக்கான். அந்த பர்ணசாலையில சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாம் அப்சரசுகளோட கூட இந்த இடத்துல வந்து சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு இருக்காளாம். அது வேற இந்த பக்கம் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இது மொத்தத்தையும் பார்த்தோம்னாக்க காமோத்தீபனும் நமக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போய் எங்கெந்த தபஸ் பண்றதுன்னா மகர்ஷிகள் தபஸ் பண்ணாங்கன்னா அவ விஷயம் வேற, நம்மளாம் சாதாரண மனுஷர், நம்மளாம் அந்தந்த தேசத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திட்டு போயிடும். நல்லவாளோட சேர்ந்து நல்ல இடமா இருந்து ஒரு நல்லவாளோட சேர்க்கை ஏற்பட்டதுனாக்க அப்ப சத்விஷயத்தை பார்க்க போறோம், சத்விஷயத்தை கேட்க போறோம், கோவிலுக்கு போறோம், பெருமாள் சேவைக்கு போறோம், காவேரியில போய் சீக்காமாட போறோம், இதெல்லாம் பண்ண போறோம். வேற சில பேரோட சேர்க்கை இருந்ததுன்னாக்க அந்த சேர்க்கை எப்படி இருக்குமோ, டிவி பார்க்க போறோம், சினிமா பார்க்க போறோம், இது என்ன பண்ண போறாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, கர்நாடக மியூசிக்கு நல்ல ஒரு பாட்டு, பெருமாள் பகவத்பரமான ஒரு பாட்டு அது கேட்டதுன்னு அது மெய்மறந்து கேட்டு இருக்குது குழந்தை, அதையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த குழந்தையே பெரிய டமால் டெமில் அடிக்கிற மாதிரி ஓசை கேட்கிற மாதிரி ஒரு மேற்கத்திய இசையை நடுவில் கொண்டு நிறுத்தினாக்கா இதுவும் அதை கேட்ட உடனே இதுவும் கூத்தாடுறது. அதில் இதுக்குன்னு ஒரு சுதந்திரமான மனசு இல்லை, அது எதை கேட்கிறோமோ எந்த இடத்துல இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம புத்தி மொத்தத்தையும் புலன் மொத்தத்தையும் அடக்கி மகர்ஷிகள் மாதிரி இருக்கிறவா நாம இல்லைங்க. இது சமீபத்துல அதாவது ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் முன்ன ஆபீஸ் நிமித்தமா ஊட்டிக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன், கொடைக்கானலுக்கு ஒரு வாட்டி, ஊட்டிக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன். அந்த ரெண்டு இடத்துலயும் ரொம்ப சிரமம். முதல் நாள் காத்தால போயிட்டு மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆகாரமும் கிடையாது, ஏதோ அங்க கிடைக்கிற பழம் காய்கள் தான். அங்கங்க அருவிகள்ல சில ஜலம் கொட்டிட்டு அந்த ஜல்லத்தை கொண்டு அந்த இடத்துல போய் அருவியில போய் இது போய் தீசாமாடி, யாருக்கும் தெரியாத காலங்காலத்தாலே போய் நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு எத்தியோ சொல்லி அங்க போய் தீசாமாடிட்டு சந்தியாவந்தன் அதிகள் எல்லாம் பண்ணிட்டு அதோட வந்தாச்சு. ரெண்டு நாள் கழிச்சு மூணா நாள் ஆத்துக்கு வந்துதான் சாதம், ஏதோ உத்தியோக நிர்பந்தம் அந்த மாதிரி போனோம். அங்க போனோம்னாக்க இதுக்கு காட்டேஜின்னு பேர் வச்சிருக்கான். எந்தெந்த அந்தந்த இடத்துல ஒரு ரமணீயமான ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா குட்டி குட்டியா ஒரு பர்ணசாலை, அங்கங்க பார்த்தோம்னா ரெண்டு பேர் இவெல்லாம் வந்து ஒரு அவளுடைய ஒரு காலத்தை கழிக்கிறதுக்காக வந்திருக்கா, நல்லபடியா சந்தோஷமா காலத்தை கழிக்கணும்னு. அந்த சந்தோஷம்ன்றது என்னன்னா, அவ மனசுல எது சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காளோ அந்த சந்தோஷத்தை கழிக்கணும்னு இருக்கா. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதுக்காக தான் இந்த இடத்துல மந்தாக்கிராந்தம், அதாவது மந்தாக்கிராந்தா விருத்தத்தை சொன்ன. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, தாபோன் முக்தமாக இருந்துட்டு இருக்கு. மத்தியான வெள்ள இல்ல, ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. ராத்திரியிலயும் ரொம்ப குளிர் இல்ல. நான் போன காலத்துல ஒன்னும் குளிர் இல்ல. அங்க நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் பட்சிகள் எல்லாம் நிறைய சப்திச்சுட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருந்ததுன்னாக்கா, இந்த இடத்த பார்த்தா அங்கெல்லாம் ஓரத்துல அருவி எல்லாம் கொட்டின்னு இருக்குது. அங்கங்க சில சில இடங்கள்ல அந்த சீசன்ல போச்சு அருவி எல்லாம் கொட்டின்னு இருக்கு. இதெல்லாம் மனம் பெரிய சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதனால வந்து எல்லாரும் கல்யாணம் ஆன தம்பதிகள்லாம் இங்க நிறைய பேர் வந்து அந்த இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு போறவாளா வந்துட்டு இருக்கா. அதுக்காக ஏற்பட்ட இடம் மாதிரியே அந்த இடம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா எங்கேருந்து நம்ம மனசு வரும்? இவளை வேடிக்கை போத்தண்டே நம்ம போதும்னா போயிடுமே, ஆகையால நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் விவேகன். ஏலாலிங்கித சந்தன புவோ முக்தா பிரசூதி நதி பாம்பூலி பரிணத்த பூக பொடலி கச்சோப கண்டஸ்தனி காலே தட்சிண மாருதா விததே காமஹாக்மிதம் துக்ஷணம் உப்ஜான்யத்ர ச புஞ்சதே யுவதிபிஹி ஸ்வர்லோக ஸ்ருங்காஹரிணஹ. அத மனுஷ்ய போக்கியமிதம் பௌமம் த்ரிவிஷ்டத்வம். இது என்ன இடம் தெரியுமா? இதுதான் சொர்க்கம். இது தேவதைகள் மாத்திரம் அனுபவிக்கிற இடம் சொர்க்கம்னு சொல்லி சொல்றோம். மனுஷால் அனுபவிக்கக்கூடிய இடம், மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் சொர்க்கமா இருக்கு திகழ்கிறது இந்த இடம். ஆகையால மனுஷ போக்கியம் இதம் பௌமம் திருவிட்டப்பம் அத்திர தெய்வம் மனோகர தரே மன்மத கதா பராங்குகாக மகர்ஷயா சரந்தீதி ஆச்சரியமேத்தது அப்படின்னா, இந்த இடத்துல மன்மத கதா பராங்முகா என்ன, தாம வலையில விழாதவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் சஞ்சரிக்கிறார்கள் சொன்னவனா, இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மகர்ஷிகளுடைய புலனடக்கத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அகையிலதான் அவெல்லாம் மகர்ஷிகளாக இருந்திருக்கா. ஆச்சரியம் எடுத்து வயம் புனக நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்னா, அன்னிதானஸ்பதம் அன்வேஷ ஏமா அப்படின்னு. சரிப்பா, நமக்கெல்லாம் அந்த மாதிரி மகர்ஷிகள் மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. இங்க வந்தோம்னா நம்மளுடைய புத்தி பேதலிச்சு போயிடும். இந்த மாதிரி பைத்தியக்கார நாட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி நம்மளுடைய தியானத்திலேயே கெட்டு போயிடும். பகவத் தியானத்துக்கு ஏற்ற இடமா எனக்கு இது தோணல. சரி, வேற இடம் எதனா இருந்தா சொல்லுப்பா, அந்த இடத்துக்கு போலாம். என்ன விவேகன் இந்த இடத்தையும் தள்ளிட்டார். அப்புறமா தர்க்கன் பாக்குறான், என்னடா இது, எப்ப சொன்னாலும் எதனா ஒரு அந்த இடத்துக்கும் ஒரு தோஷம் சொல்லிட்டு வரா. இதை காட்டிலும் எப்படி ஏகாந்தமான இடம் கிடைக்கும்? என்னமா இருக்கு இந்த இடத்துல, இந்த தேசத்துல பார்த்தோம்னாக்க அந்த வாதாவரணமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜலங்கள்லாம் பக்கத்துல சமீபத்துல தீர்த்த வசத்தையும் இருக்கு. வெயிலும் இல்ல, குளிரும் இல்ல, மழையும் இல்ல, திட்டமா இருந்துருக்கு. இந்த இடத்துல போய் இப்படி வானு சொல்லிட்டாரு, என்ன பண்றது? சரி, தேரோட்டி எங்க எல்லாம் ஓட்ட சொல்லணுமோ அங்கெல்லாம் போயிருந்தானே இருக்கணும். சரி, இன்னொரு இடம் காண்பிக்கிறேன், இதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆலட்சதாமயம் அதூரா தேவ, இங்கேருந்தே பாருங்க, இங்க கிட்ட போய் பாக்குறது அப்புறம் இருக்கட்டும், இங்கேருந்தே பாருங்க அப்படின்னு உள்ள இருக்கிற தர்க்கனை பார்த்து சொல்லி சொல்ற. நலசேத்து சந்தர்சனோத்ஸுக முனிஜன கதாங்கத விபவதாண்டவித வைபவா பாண்டிய தேசா அத்திர. இங்கேருந்து பாருங்க, இந்த பாண்டிய தேசம் தெரியுது. இந்த பாண்டிய தேசத்தை பார்த்தோம். இந்த பாண்டிய தேசத்தை குறிக்கிச்சு முக்கியமா என்ன சொல்றேன்னா, நலசேது சந்தர்சனோத்ஸுக முனிஜன கதாகத விபவம். அங்க திருவணையில திருவணைன்னே சொல்றது சேத்துவ திருப்பிள்ளாணின்னு சொல்லி சொல்றதுக்கு திருவணைன்னே சொல்ற வழக்கம் பரிபாஷையில. திருவணைக்கு போய் அந்த சேத்துவ ஒரு வாட்டி பார்த்தாலே போருமா, சக்கல பாப்பங்களும் போயிடும் சொல்லிருக்கு. தயா சட்டகத்துல சொல்லச்சு, ராமாவதாரம் பண்ண ஒவ்வொரு அவதாரத்துக்கு திருநாள் வந்து சீனிவாசன் தயாதேவி தான் ஒவ்வொரு அவதாரமும் பண்ண வைக்கிறான்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம். அந்த மாதிரி விசேஷத்தை சொல்லச்சு, ராமாவதாரத்துக்கு என்ன விசேஷத்துக்கு பண்ண அப்படின்னா, கிருபே கிருதஜகத்விதே கிருபணஜந்து சிந்தாமணே ரமா சகசரம் க்ஷிதௌ ரகுதரீண யந்த்யாத்வயா வியபஜ்யத சரித்பதிஹி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாதி பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனா. தயாதேவி பெருமாள் சீனிவாசன் ராமனா அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம் தானா, இந்த சேதுபந்தனம் பண்றதுக்காக தானா. கிருபே கிருதஜகத்விதே கிருபணஜந்து சிந்தாமணி கிருபே அப்படின்னு சொல்லி அந்த தயாதேவிய பார்த்து சொல்ற கதற சுவாமி தேசிகனங்க. ரகுதரீண யந்த்யாத்வயா ரமா சகதரம் கிருதௌ ரகுதரீண யந்த்யாத்வயான். இந்த பூமியில ராமனாக அவதாரம் பண்ண வச்சனி எதுக்காக தெரியுமா, வியபஜ்யத சரித்பதிஹி சகிருத அவேக்ஷணாத் தக்ஷணாத்தி. இந்த சேது பந்தனம் பண்றதுக்கோசரம், நல சேது பண்றதுன்னு, நல சேத்துன்னா இந்த சேதுவை கட்டினது விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை நலம், ஆகையால நல சேத்துன்னு பேர் இருக்கு. இந்த சேதுவை கட்டுறதுக்கு, அந்த சேது, அந்த சேது பந்தனத்துக்காக தான் அந்த சீனிவாசன ராமனாக அவதாரம் பண்ணன. அப்படின்னா சேத்துல விசேஷம் அப்படின்னா, சகிருதவேக்ஷணாத்து தக்ஷணாத்து பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனான். இந்த சேதுவை ஒருவாட்டி பார்த்தா போருமா, சகிருத வேக்ஷணாத்துன்னு எப்ப பார்த்தாலும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, ஒரே ஒரு வாட்டி பார்த்தாலே போருமா. அப்புறமா பார்த்தாலே போறோம்னா போய் தீர்த்தாமன்னாக்கா எவ்வளவு புண்ணியன்றதை அடுத்தது பார்த்துக்கோங்க. சரி, இப்ப போய் பார்த்துட்டு வந்தா நம்மளுடைய பாப்பெல்லாம் அப்புறம் எப்பயோ காலகட்டமா போகுமோ என்னமோ, தக்ஷணாத்துன்னு அடுத்த கஷணத்திலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுமா. ஏதோ கொஞ்ச நஞ்சமா பாப்பம் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதெல்லாம் போகும். நாம பண்ணிருக்கிற பாப்பமா நிறைய பாப்பம், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாப்பம் தான் பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படிதான் போகும்னு நமக்கு அவாவாளுக்கு ஒரு மனசாட்சி வந்திருக்கும் இல்லையோ. அதுல பாரு, பிரகிருஷ்ட பகுபாத்தக பிரசமஹேதுனா சேத்துனா, கொஞ்ச நஞ்சம் இல்ல நிறைய எவ்வளவு பாப்பம் பண்ணிருந்தேனா அத்தனை பாப்பமும் அந்த சேத்துல போய் தீட்டா மட்டும் வந்து, ஏன்னா சேத்துவை பாத்தையானாலே, அதுவும் ஒரே ஒரு வாட்டி பாத்தையானாலே போறோம், எல்லாம் போயிடும்னு சொல்லி சொல்ற. இப்ப அவ்வளவு பாவனத்தும் பரிசுத்தமாகதாக இருக்கக்கூடியதான அந்த சேத்துவுக்கு எல்லா பெரியோர்களும் போய் திருவனையில போய் தீட்டா மாடிட்டு வருதுன்றது வழக்கம் வச்சிருக்கு. இன்னும் மகான்கள்லாம் பரதமர்ப்பணம் பண்றதுக்கு முன்ன என்ன, ஆச்சாரியெல்லாம் சிஷ்ய பாப்பம் குரோரப்பின்னு சொல்லிட்டு சிஷ்யாளுடைய பாப்பத்தெல்லாம் அவ வாங்கிக்கிறான். அவ்வளவு கருணையோட நம்மளிடத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோட இந்த காரியத்தை நமக்கு மரண்யாசத்தை பண்ணி வைக்கிற பாவம். அவள் சொல்லுவா, பெரியவாள்லாம் சொல்ற வழக்கம், யாரா மரண்யாசம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாங்கனாக்க, ஒரு வாட்டி சேத்துக்கு போயிட்டு வந்து விடுங்கோ, திருவணைக்கு போய் தீசாமாடிட்டு வந்துருந்தோ, அப்புறமா மரண்யாசம் பண்ணிக்கலாம்னா, இந்த கணம் வரைக்கும் பண்ணின பாப்பங்கள்லாம் அந்த திருவணையில தீசாமாடினா போயிடுமா. இது ஐகமான பலம், ஆமுஷ்மிகமான பலம், எல்லா பலனையும் கொடுக்க வல்லது. பெரியவாள்லாம் சொல்லுவா, யாருக்கான புத்திர சந்ததி இல்லாத இருந்துனாக்க சேத்துல போய் தீட்டா மட்டும் வாங்க. என்ன புத்திர சந்ததி, அவளுக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்ன, அவளுடைய பாப விசேஷம் தான் தடங்கலா இருந்துருக்கு. அந்த பாப விசேஷம் போகணும்னாக்க அந்த சேத்துல போய் தீட்டா மாட்டோம். அந்த சேத்து உள்ள சங்கல்பம் சொல்லி வைக்கா, பெரிய சங்கல்பம்னு சொல்லி வைப்பா. அந்த சங்கல்பம் சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம என்னென்ன மாதிரி எல்லாம் பாப்பம் பண்ணுவோம்ன்றது நமக்கே தெரியாது, அவ சொல்லச்சேதான் தெரியும். அவ எத்தனை சொல்றாளோ அத்தனை பாப்பமும் பண்ணிருக்கும். குழந்தைகளை மிரட்டினா பாப்போம், குழந்தைகளை அடிச்சா பாப்போமா, மாடு கண்ணு, மாடு பால் கறக்கிறதுக்கு முன்ன கண்ணு முதல்ல ஊட்டும், அந்த கண்ணு பிடிச்சு இழுத்தமானாக்கா அதனுடைய அது பாப்போம். ஏன்னா அது சாப்பிட வேண்டிய பாலை இழுத்து கட்டிவிட்டு அந்த பாலை நாம கறந்து வரும். அது பாப்பம். இப்படி வருஷ வரிசையா நம்ம பண்ற பாப்பங்கள்லாம் வருஷ வரிசையா சொல்லுவா. வாஸ்தவம் அது மொத்தம் ஓஹோ பார்த்தா அப்பதான் அந்த லிஸ்ட் பார்த்தாதான் தெரியும் இதுல ஒண்ணு பாக்கி இல்லாத மொத்த பாப்பமும் நம்ம பண்ணிருக்கோன்றது அதுல தெரியும். அப்பேற்பட்ட சேது அது, அந்த சேதுல போய் ஸ்நானம் பண்ணணும்ட்டு மகான்கள்லாம் வராளாம். நளசேத்து சந்தர்சனோத்சுக, அந்த நளசேத்துவை பார்க்கணும். அது அங்கேயும் பாருங்க, சீதா மாடுறதுக்கு செகண்டரி, அதை பார்த்தாலே போறதுக்கோசம் சொல்றார். நளசேத்து சந்தர்சனோத்சுக முனிஜன கதாகத விபவ தாண்டவித வைபவஹா பாண்டிய தேசகா. பாண்டிய தேசத்துக்கே ஒரு ஏற்றம் அது. இப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் இந்த சேத்துல தீர்த்தா மாடணும்ன்றதுக்காகவே மகர்ஷிகள்லாம் சஞ்சாரம் பண்ற இடம் அது. பாண்டிய தேசத்துக்கு எத்தனையோ வைபவத்தை சொல்ல போறேன். இதுக்கு அடுத்தது நம்மாழ்வாருடைய அவதாரத்தினால ஏற்பட்ட ஒரு வைபவத்தை சொல்ல போற, அழகர் எழுந்தருள் இருக்கிறதுனால வரக்கூடிய வைபவம், பெரியாருடைய அவதாரத்தினால ஏற்பட்ட வைபவம், ஆண்டாளுடைய வைபவம், இப்படி இதெல்லாம் பாண்டிய தேசத்துக்கு வைபவத்தை சொல்ல போறேன். ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்ட, இந்த மகான்கள்லாம் அந்த ஆதரிச்சு போறதுக்கு காரணம் அந்த சேத்துக்காக போகணும். எல்லாரும் என்ன பண்ணுவான், சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு அதோட திரும்ப மாட்டா, அங்க பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் சேர்ப்பா, அப்படியே வந்து ஆழ்வார் திருநகரி இங்க இந்த மீதி பிரதேசங்கள்லாம் இந்த பிராந்தங்கள்லாம் இருக்கிற நவ திருப்பதிகள்லாம் சேவிச்சுட்டு சிவலிங்கத்தூர்லயும் சேவிச்சுட்டு மதுரையிலயும் சேவிச்சுட்டு அவ திரும்பி வருவா, இப்படிதான் வழக்கம் வச்சுட்டு இருப்பா சேத்துக்கு போறவாள்லாம். அந்த மாதிரி வரைச்சு இவர்களுடைய மகான்கள்லாம் அந்த சேத்து ஸ்நானம் பண்றதுக்காக, சேத்துவ தரிசனம் பண்றதுக்காக அங்க அந்த காலத்துல நடந்து வந்ததுனால அவளுடைய பாத தூளிகளாலே முனிஜன கதாகத விபவம் பெருமை பெற்ற இடமாக எடுத்து தாண்டவித வைபவகா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட அந்த திருவிணை முனிஜனங்களினுடைய பெருக்கினால ரொம்ப ஒரு பலம் பெற்றதாக இருந்திருக்கிற பாண்டிய தேசம் இங்கேருந்து தெரியறது. இந்த பாண்டிய தேசத்தை இங்கேருந்து கொஞ்சம் பாருமே நேர் கேட்கிற அப்ப தூரந்து பார்த்த உடனே பாண்டிய தேசத்துக்கு பாண்டிய தேசம்னு நினைச்ச உடனே இவருக்கு ஞாபகம் வருது நம்மாழ்வார் தானா. அத விவேகம் தூரந்து பார்த்த அதை இவன் காண்பிக்கச்சேயே பாண்டிய தேசம் சொல்லணும்னாக்க நம்மாழ்வார சொல்லிதான் சொல்லணும், நம்மாழ்வார சொல்லாத பாண்டிய தேசம் சொல்ல முடியாது. ஆனா நம்மாழ்வார் விஷயமான ஒரு ஸ்லோகத்தை தர்க்கம் சொல்றான். சாரஸ்வதாதம் சகரி புஃபணிதிஹி சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயா வினிபிஹி ஸ்வகுண விததிபிஹி பந்தயந்தி இந்தயந்தி பாரம் பாரம் பரீதஹ பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக் பிரத்யக்ஷயன்மாம் பிரதிநியதரமா சந்நிதானம் நிதானம். நம்மாழ்வாருடைய சீசூக்கிய சேவிச்சாலே போருமா, அந்த சேவிச்ச உடனேயே நமக்கு பிரத்யக்ஷமா பெருமாளை சேவிச்சுள்ளாமா அந்த சீசூக்கிகள் மூலமாக, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த நம்மாழ்வாருடைய சீசூக்கியங்களுக்கெல்லாம் பெரிய டிக்ஷனரி எல்லாம் எடுத்துட்டு அர்த்தம் எல்லாம் சொல்லணும்னுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பார்த்த உடனேயே அர்த்தம் ஆயிடும். கையாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமசொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பொற்றொழிந்தேன் விதிவாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனிப்போனாலே அப்படின்னார். பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்றத நம்மாழ்வார் சாதிக்கிறேன். நாங்கள்தான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் என்ன நான் ஃபாலோ பண்றேனா அப்படின்னு கேட்டாக்க தெரியாது, நீதி பேருக்கு தெரியாது. யாரெல்லாம் கேட்கற வாழ்க்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது கருமானிக்கமே என்று நான் உண்மையோட உண்மையான பக்தியோட சொல்லாட்டா கூட இந்த ஜன ரஞ்சகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் எப்படி எழுந்திருக்கார் அத்தியாச்சரியமா இருக்கேன்னு நம்ம சவத்துல சொல்ற மாதிரி தேவ பெருமாள் சொல்ற மாதிரி பெருமாள் நிச்சு நிச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தேன்னா கூட பொய்யே கைமை சொல்லின்னு நான் உண்மையான அந்தரஹதயத்துல தேவ பெருமாள் நினைச்சிட்டு நான் சொல்லல, ஜனரஞ்சகமா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொன்னவனாக இருந்தா கூட அந்த பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னா மெய்யே பெற்றெடுந்தேன் விதி வாய்க்குன்னு காப்பாரார். அவர் கொடுக்கிற பலத்தையும் பொய்யா கொடுக்கலாம் இல்ல, நான் பொய்யா ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அவர் கொடுக்கிற பலத்தையும் பொய்யா கொடுக்கலாம் இல்ல, அது கொடுக்க மாட்டேறான். நான் பொய்யா அவரை ஸ்தோத்திரம் பண்ணா கூட அவர் மெய்யா கொடுப்பேர் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். இப்படி நம்மாழ்வார்களுடைய நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை சேவித்த மாத்திரத்தினாலேயே அப்படியே நமக்கு பிரத்யக்ஷமா பெருமாள் சாதிக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் நான் மறுபடியும் ஒரு வாட்டி இங்க படிச்சிடறேன். மாயா மாயா விநீதி சொகுண விததிபி பந்தயந்தி இந்தயந்தி பாரம் பாரம் பரீதஹ பவ ஜலதி பவன் ஜன ஜனானாம் நாம எல்லாரும் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்துக்கும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.